அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். இன்னும் வாசலில் கோலத்தை காணவில்லை, உன் வளையொலி கொலுசுகள் கேட்கவில்லை, என் தாமரை தூக்கவில்லை. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். ஆசை நெஞ்சம் ஏங்க கூடாது, அன்பின் எல்லை தாண்ட கூடாது, கோபை கனி இதழ் மூடக்கூடாது, கொத்தும் கிளியை திட்டக்கூடாது. அன்பே என்னை கனவில் கூட மறக்க கூடாது, உறங்கும் போதும் பிரியக்கூடாது. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். மாலை தென்றல் வீசக்கூடாது, மாநில செய்திகள் கேட்கக்கூடாது, சூரியன் நேர்த்தை பார்க்கக்கூடாது, சூரிய காந்தியும் பார்க்கக்கூடாது, இரவு என்ற சொல்லே தமிழில் இருக்கக்கூடாது. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். என் வாசல் கோலத்தை வரைந்தது யார், என் வளையொலி கொலுசுகள் திருடியதா, இரு விழிகளை கலந்தது யார். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று கெஞ்சியவன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சியவன்.